அடிச்சு பாரு அடிச்சாலக்கு பிரைஸ் தான் மசிஞ்சா நானும் ஆம்பள இல்ல புடிச்சா புளிய கொம்புதான் ஜாலி இல்ல ஜிம் காணா மூளையெல்லாம் கெட்டு போச்சு போடி போடி கும் காணா உசுரே சிட்டாங் சிட்டாங் குருவி பட்டாம் பட்டாம் பூச்சு பட்டாம் பட்டாம் பூச்சி பழகத்த